ധാതസ്തുതേ മധുമിതസ്തുതി ലേശവശ്യാത് കർണാമൃതേ സ്തുതിശതൈരനവാപ്ത പൂർവം ത്വന്മൗളിഗന്ധസുഭഗാമുപഹൃത്യ മാലാം ലേഭേ മഹത്തരപദാനുഗുണം പ്രസാദം. ശ്രീമതി ഗോദായ നമഃ, ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ. ശ്രീ ഗോദാസ്തുതിയിൽ പത്താവത് പദ്യത്തെ നാം അനുഭവിക്ക ഇരിക്കുന്നോം. ஒன்பது பத்தியங்களில் கோதாபிராட்டியை ஸ்துதி செய்தார் நம் சுவாமி தேசிகன். எப்படி அவளை பற்றிய ஒரு சிறிய வர்ணனை ஒன்று கொடுத்தார் முதல் பத்தியத்தில். கல்ப லத்திகையா கல்பலதாவா அவளை ஒப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வாக்பிரதானம் செய்பவள் கோதை, கோதாஞ்சனா காம்ததாதி. அவளை ஸ்துதி செய்வதற்கு அவளிடமே அந்த சிறந்த வாக்கை கோரினார். தமக்கும் வாக்குக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், அப்போ அழகா சிறந்த கவிகள்லாம் ஆதி கவியான வால்மீகி உட்பட உன்னுடைய கிருபா விசேஷத்தினாலேயே அவர்கள் தங்களுக்குரிய அந்த பெருமையை அடைந்தார்கள்னு சாதித்தார். பாப்பியான தன்னையும் காப்பாற்ற வேண்டும், பல புண்ணிய நதிகள் வந்து தீர்த்தமாடக்கூடிய மற்றொரு புண்ணிய நதியா கோதையை பாவித்து அடியன் போல இருக்கின்றவர்களை நீயே காப்பாற்ற வேண்டும்னு அழகா சாதித்தார். அதற்கு பிறகு எட்டாவது பத்தியத்தில் தன்னுடைய தந்தை மற்றும் பிற ஆழ்வார்கள் கூட கோதா பிராட்டினுடைய பாசுரங்களிலிருந்து எம்பெருமானை எப்படி நாயிக்கா பாவத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா கோதா பிராட்டிக்கு சுவாபாவிகமான ஒரு விஷயம். இப்படி ஸ்துதி செய்து வந்து கொண்டிருக்கிற சுவாமி இப்பொழுது பெரியாழ்வாருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்ற பட்டம் ஏற்படுவதற்கு அல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரசாதத்தை கோதா பிராட்டினுடைய அந்த சுடி கொடுத்த மாலையை அவர் எடுத்து சென்று சாற்றியதாலேயே அவருக்கு எம்பெருமான் அந்த பிரசாதத்தை அனுகிரகத்தை புரிந்தான்னு ரொம்ப சமத்காரமாக சாதிக்கிறார். எம்பெருமான் ஸ்துதிலேச வஷ்யன், அதாவது அவனை குறித்து ஹே முகுந்தா மாதவா அப்படின்னு கூப்பிட்டாலே அவனுக்கு ஒரு பிரீத்தி இயல்பாகவே ஏற்பட்டுடுறது. சின்ன ஸ்துதி பண்ணால் கூட அதில் பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடியவன். பெரியாழ்வாரோ 473 பாசுரங்கள் கொண்டதான பெரியாழ்வார் திருமொழியினால் எம்பெருமானை துதித்தார். அப்படி துதித்தாலும் அவருக்கு இந்த பெரிய ஆழ்வார் அப்படின்ற பட்டம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு பிரசாதம் கிட்டலையாம், கிடைக்கலையாம். ஆனால் கோதா பிராட்டி சூடி கொடுத்த மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததுனாலேயே அவருக்கு அது கிடைச்சிருச்சுன்னு, இதுக்கு முன்னாடி கிடைக்காத அந்த பிரசாதமானது அவருக்கு கிடைத்ததுன்னு ரொம்ப அழகா இங்கே சாதிக்கிறார். கோதையினுடைய பிறப்பினாலேயே பெரியாழ்வாருக்கு பெரிய ஆழ்வார், விஷ்ணு சித்தருக்கு பெரிய ஆழ்வார்ன்ற பட்டமானது கிடைத்தது. ஏன்னா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சாத், கோதா பிராட்டிய அந்த ரங்கநாதன் விவாகம் செய்து கொண்டதுனாலேயே எம்பெருமானுக்கு மாமனார்ன்ற ஒரு பட்டமானது அவருக்கு கிடைச்சது. பொதுவாக மாமனார்னு சொன்னால் எல்லா மாப்பிள்ளைகளும் மாமனாரை சேவிக்கணும், அவரும் சேவிக்க தகுந்தவர். அப்படி வரைச்சே எல்லாரும் கொண்டாடுறோம் பெரியாழ்வாரை. சசுரம்னு சொன்னால் அந்த மாமனாரை, எம்பெருமானுடைய மாமனாரேன்னு, அது கோதா பிராட்டினாலே கிடைச்சதுன்றது அழகாக இங்கே சாதிக்கிறார் இந்த பத்தாவது பத்தியத்தில். இந்த இடத்துல சம்போதன பதம் போடலை, கிரியாபதம் கிட்ட லேபே லபு தாத்து பிராபனை அடைதல். லேபேன்றது லிட்டிலக்காரம், பெற்றார்னு அர்த்தம். கடந்த காலத்தில் சொல்லக்கூடியது பெற்றார். யார் அப்படின்னு கேட்டால் தாத்தகா. தாத்தகான்ற சொல்லானது அப்பாவை குறிக்கும், மரியாதைக்குரியவர்களை அது குறிக்கும். பொதுவாக நம்ம தாத்தான்னு தமிழில் சொல்கிறோம், ஆனால் சம்ஸ்கிருத்தில் தாத்தக அப்படின்னு சொன்னால் பெரியவாள அட்ரஸ் பண்ணுற ஒரு சப்தம். தாத்தஸ்து அப்படின்னு சொன்னால் அப்பாவோ என்றால் அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி அவரோ என்றால்னு சொல்கிற ஒரு வழக்கம். யாருடையும் கேட்டால் தேன தவ, உன்னுடைய தகப்பனாரோ என்றால் ஸ்துதிலேஷ வஷ்யாத்து மதுவிதக, அல்லது லேமியம் முதல்ல பார்த்துருவோம். எதை அடைந்தார் அப்படின்னு கேட்டா பிரசாதம் லேபே. பிரசாதம்னு சொன்னாலே அது எம்பெருமானுடைய அனுகிரகம், அனுகிரகத்தை பெற்றார். பிரசாதம் தித்தியா பக்தி ஏக வச்சனம், அதை அடைந்தார். எதற்கு உண்டான பிரசாதம் அதுன்னு கேட்டா அனுகுணம். அனுகுணம்னா ஒத்த ஏற்ற, எதையோ பெறுவதற்கு ஏற்றதான அந்த திருவருளை, அந்த அனுகிரகத்தை பெற்றார். எதுக்கு அனுகுணம் கேட்டா மகத்தர பத அனுகுணம். மகத்தரம் சொன்னா பெரிய ஆழ்வார், பெருசுன்னு குறிக்கிறது. மகத்து பதம்னா அந்த திருநாமம் அல்லது பதவி. அந்த திருநாமத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு அனுகிரகத்தை அடைந்தார். இதுக்கு முன்னாடி அவருக்கு இது கடைசிதான் கேட்டா கிடைக்கல. அதான் அனவாப்த பூர்வம். அபாப்தன்னு சொன்னா அடைந்த, ந அவாப்த அனவாப்த. அனவாப்த பூர்வம் சொன்னா இதுக்கு முன் கிடைத்திராத அந்த திருநாம பெரியாழ்வாருள்ள திருநாமத்தை அடைவதற்கு உண்டான அனுகிரகத்தை பெற்றார். ஏதாவது முயற்சி பண்ணாரா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்கார். ஸ்துதிலேஷ வஷ்யாது மதுபிதா. ஸ்துதிலேஷ வஷ்யன் எம்பெருமானுக்கு ஒரு அப்ஜெக்டிவ். கொஞ்ச போரம் ஸ்துதி பண்ணாலே அதற்கு வஷ்யனாகக்கூடிய தன்மையோடைய எம்பெருமான். வஷ்யாத்து அப்படின்றது பஞ்சமய பக்தி ஏகவச்சனம். அவனிடமிருந்து அவன் யார்? மது பிதா. மது பித்து அப்படின்னா மதுன்ற அரக்கனை கொன்றவன். மது பிதான்னு சொன்னா அது பஞ்சமய பக்தி ஏகவச்சனம், அவனிடமிருந்து. அப்ப மது பிதாக்கு ஸ்துதிலேஷ வஷ்யாத்துன்றது விசேஷனம். சிறிதளவு ஸ்துதியிலேயே பூரிப்பை அடையக்கூடிய அந்த எம்பெருமானிடமிருந்து கர்ணாமிருத்தைஹி ஸ்துதிசதைஹி கர்ண அமிர்தம். கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் பத்தியம் இருக்கு, ரொம்ப அற்புதமான பத்தியம். அதுக்கு பேரு கிருஷ்ண கர்ணாமிரதம் பேரு. செவிகளுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடியது இது. ஸ்துதி சதைகிக்கு விசேஷனம். ஸ்துதி சதம்னு சொன்னா நூறு பாட்டு, ஸ்துதி சதைகின்னு சொன்னா நூற்றுக்கணக்கான பாடல்களினால். அந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா கர்ணத்துக்கு அமிர்தமா இருந்தது, செவிக்கு இனிய செஞ்சலா இருந்தது. அப்படி கர்ணாமிருத்தைகி ஸ்துதிசதைகி, கேட்பதற்கு அமுதம் போன்று இருக்கக்கூடியவைகளான நூற்றுக்கணக்கான பாசகங்களினால் அனவாப்த பூர்வம் கிடைக்கப்பெறாத மகத்தர பதானுகுணம் பிரசாதம். பெரியாழ்வாருள்ள திருநாமத்தை பெறுவதற்கு ஏற்றதான ஒரு திருவருளை பெறாத அந்த பெரியாழ்வார் தே தாதக துவன் மௌலி கந்த சுபகாம் மாலாம் உபகிருத்திய. துவன் மௌலி துவத்து மௌலி துவன் மௌலி சந்தியினால மகாரம் வரதுனால தக்காரம் அல்லது நக்காரம் ஆயிடுது. துவன் மௌலி துவத்து மௌலி துவன் மௌலி துவன் மௌலி கந்த சுபகாம். உன்னுடைய திருமுடி மௌலினா தலை, திருமுடி சந்திர மௌலின்னு சிவனுக்கு பெயர். சந்திரனை மௌலியில் உடையவன். கந்த சுபகாம், கந்தம்னா நறுமணம், சுபகாம்னா அதனுடைய பெருமையை வச்சுக்கலாம். அந்த உன்னுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனம், அந்த மனத்தினுடைய பெருமையை மாலையை மாலாம். கோதா பிராட்டி சாத்திக் கொண்ட மாலையை அவள் போட்டு அதை கழட்டச்சே அவளுடைய திருமுடி சம்பந்தம் அதுக்கு ஏற்படுறது. அப்ப திருமுடியினுடைய அந்த மனம், திவ்ய மனம், அந்த சம்பந்தத்தை பெற்ற அந்த மாலையை மாலாம்னா தித்திய பக்தி ஏற்க வச்சனம். மாலையை உபகரித்தியன்னு சொன்னா சமர்ப்பித்து, உபகாரம் சொன்னோம், உபகாரம் இல்லாம பெரியவாளையும் குழந்தைகளையும் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லுவா பெருமாலையும். அப்போ உபகாரமா ஹாரத்தை கொண்டு போறார், அந்த புஷ்பஹாரத்தை உபகிருத்திய சமர்ப்பித்து லெபந்தம் அது சமர்ப்பித்து லேபே பெற்றார்னு அழகா அந்த பத்தியத்துக்கு அர்த்தமானது அமையிறது. ஒரு அமைத்த பார்த்தோம்னா தே தாத்தஸ்து ஸ்துதிலேஷ வஷ்யாத்து மது பிதஹ கருணாம்பதைஹி ஸ்துதிசதைஹி அனவாப்த பூர்வம் மகத்தரபதானுகுணம் பிரசாதம் தொன் மௌலி கந்த சுபகாம் மாலாம் உபகிருத்திய லேபே. தே தாத்தஸ்து உன்னுடைய தகப்பனார் தோப்பனாரான பட்டர்பிதானோ ஸ்துதிலேஷ வஷ்யாத்து கொஞ்ச போரும் ஸ்துதி பண்ணாலே பிரீத்தி அடையக்கூடிய அதற்கு வஷ்யனா ஆகக்கூடிய வசப்படுவனா இருக்கக்கூடிய மதுபிதா எம்பெருமானிடமிருந்து, மது என்ற அரக்கனை கொன்ற எம்பெருமானிடமிருந்து கருணாமிருத்தைஹி ஸ்துதிசதைஹி செதுக்கு இனிய செஞ்சவர்களாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஸ்துதிகளாலும் அனவாப்த பூர்வம் இதற்கு முன் பெறப்படாத மகத்தர பதானுகுணம் பெரியாழ்வாருள்ள திருநாமத்துக்கு அதை பெறுவதற்கு ஏற்றதான பிரசாதம், பிரசாதத்தை திருவருளை அனுகிரகத்தை துவன் மௌலி கந்த சுபகாம் மாலாம் உன் திருமொழியினுடைய நறுமணம் அதனால் ஒரு க்ஷேமத்தை அடைந்த மாலையை உபகரித்திய சமர்ப்பித்து அதை பெற்றார்னு இந்த பத்தாவது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தமும் ஆகின்றது. அடுத்த அதாவது நாளைய தினம் பதினொன்றாவது பத்தியத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேவிகாய நமஹ.